இல்லத்தில் இருந்து கொண்டே கட்டாயமாக இறைவனை அடைய முடியும். ஆனால் சாது சங்கமும் இடைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும். இறைவனிடம் அழ வேண்டும். மனத்தின் மாசுகள் துடைக்கப்பட்டால் அவரது காட்சி கிடைக்கும். சேறுபடிந்த இரும்பு ஊசி போன்றது மனம். கடவுள் காந்தக்கல். ஊசியில் சேறு விலகாதது வரை ஊசியும் காந்தமும் சேர்வதில்லை. அதை கழுவுவதால் காமம், கோபம், பேராசை, தீய எண்ணம், பற்று இவை மனதிலிருந்து விலகுகின்றன. சேறு விலகிவிட்டால் காந்தம் ஊசியை இழுத்து கொள்கிறது, அதாவது இறைக்காட்சி கிடைக்கிறது. மனம் தூய்மை அடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும். இல்லறத்தில் இருந்து கொண்டே ஏன் கடவுளை அடைய முடியாது? அதற்காகத்தான் சாது சங்கம், அழுது அழுது பிரார்த்தனை செய்வது, இடையிடையே தனிமையில் வாழ்வது முதலியவை வேண்டும். சிறிதொரு வேலி இல்லாவிட்டால் நடைபாதையில் உள்ள இளஞ்செடிகளை ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும்.